கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்துவிடு. துணை நான் அழகே துயரம் விடு. விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே. கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம். கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம்.